ശ്രീമാവിനേതരനാചാര്യകവിതാർത്ഥിതജയശ്രീരാജാചാര്യോമേ സന്ദസ്താമസാമി ദിശത്വേദേവസദാസ്തുതീയാ കാലയാചരങ്ങാണിതരാക്കടാക്ഷാഃ ശ്രോത്രേഷു പുംസാരോത്തം ഖലത്തീം സരസ്വതീം സംസ്ഥിതകാമധേനും അമപ്രനവധിം വന്ദേ ഗണാ ഉള്ളാളയം ഹൃദയ തടസ്ഥാനാം ഹൃദയം ജക്തിമുപാഗതം അഭിഞ്ജലനിധിം സൂതിം അപവർഗ ത്രിവർഗയോഗോ ീശ്വരദയാഭിഷ്ടോ വീരഞ്ജനാഗതാഗതം സ്വതന്ത്രം സർവതന്ത്രേണു വെങ്കടേശാത്മയം മഹഃ സന്ത ശ്രീരംഗപത്നീശരണത്രാണശേഖരാഃ ജയന്തി ഭുവനത്രാണഭവന്തരേണ ഭരതായ പരം നമോസ്തു തസ്മൈ പ്രഥമോദാഹരണായ ഭക്തിഭാജാമേദത പൃഥിവ്യാതുകാഭാവിട്ടുചിത്തപടനന്ദനകൽപ്പവന്ദീ ശ്രീരംഗരാജഹരിചന്ദനയോഗനിശ്യാക്ഷാക്ഷമാരണയാ കമലാ വിവാണ്യം ഗോദാവരണ്യചരണം പ്രപദ്യേ ൂരാണിക്കൂരം മേൽമേലുംങ്കമിട്ടുചിത്തൂയതിരുമകളായിരങ്കളാൽമാളൈമണിശൂടി കൊടുത്തമാതേ നേയമുടൻ തിരുപ്പാവൈ പാട്ടാലും നെയ്യുരൈ കഥയൊരു നിങ്ങൾ പാമാളൈ ആയപുകൾ നൂറ്റി നാൽപ്പത്തി മൂന്ന് മുൻപുടനെക്കൊഴുകിയ അന്നവയൽ ദൂതയാണ്ടാടരങ്കർക്കു പെണ്ണ് തെരുപ്പാവൈ വൽവതിയം ഇന്ദിജയാൾ വാടിക്കൊടുത്താൾ നട്പാമാളൈ മാലൈ ചൂടിക്കൊടുത്താളെ ചൊല്ലുകരങ്ങൾ ഇതിർഭം വിനീതരിപ്പമാറ്റാതേവാറി ചൊല്ലിയും വള്ളൽ വരും പശുക്കൾ ആട്ടപ്പടയ്ക്കാൻ മകനെ അരിപുരായി ഊട്ടമുടയായി വരിയായി ഉലകിനിൽക്കോട്ടമാനിന്റെ മാറ്റാതുടക്കുവഴി കടയിലും വാതൽക്കരാട്ടാതു വന്ന് ഉന്നടി വടിയുമാ പോലെ ഓർത്തിയാം മന്ദോ പുകഴ്ന്നേരോലും പാവായി ഏറ്റാൽ തന്നെ വാചകം കണ്ട ആദ്യം ചെന്നാൻ വിശ്വങ്ങളെ വിണ്ണപ്പം കണ്ട താത്പര്യം കണ്ടും തിരുപ്പാവനുഭവം ഏറ്റങ്കര വാചനത്തിൽ ചൊല്ലുമ്പോൾ കളങ്ങളെ വൈത്താൽ ഇതിൽ കൊണ്ട് നീലടിക്കുംപടിയാണ് പാൽ വർഷം വർഹിക്കുംപടിയാണ് വള്ളലത്തിലും ഭജിക്കൽ ഇടയിരിക്കൂടിയ നന്ദപോകളുടെ ഐശ്വര്യം അവരുടെ അനുഭവിക്കാം അവരുടെ നിരന്ത ഐശ്വര്യത്തെ ഉടയവനാണ് അവരുടെ മകൻ നീ അപ്പൊ കൃഷ്ണൻ എഴുതാം നീ ഉണര വേണം അരിപുരാൾ ആശ്രിത പക്ഷപാതമുള്ളവൻ മികപ്പെരിയ വസ്തു കൂട്ടമുടയായി വരിയായ് അവതാരത ചെയ്തേ ഗുണങ്ങൾ പ്രകാശിക്കുംപടിയാണ് തന്മയെ ഉടയവൻ ഉലകിലും തോറ്റമാനിന്റെ ചുടരെ തീരയായ് ഉന്നുടേ വിരോധികൾ ഉന്നുടേ ബലത്തിട്ട് തങ്ങൾ ബലം തോറ്റു ഉൻ തിരു വാസലിലേ വന്ന് ഉന്നടി പണിത് പോറ്റി പുകഴ്ന്നിരിക്കുന്നത് പോലെ നാങ്കൾ വന്നു സ്വരാം മാറ്റാതിനക്ക് വഴി പറയുന്നത് ഉൻ വാസക്കൻ മാറ്റാതെ വന്ന് ഉന്നടിപൊളിയുമാ പോലെ പൊട്ടിയാമെന്നോ വേണ്ടു അവാൾ ഭക്തങ്ങളുടെ ഭാവം യാണേ എന്തേ എന്തിരുന്നേ നിൽക്കുമ്പോഴാണ് എങ്ങളുടെ അഹങ്കാര അവതാരങ്ങൾ വിളിന്ന് മാറ്റാ തങ്ങൾ വഴിയിഴന്ന് വാസക്കൻ വന്ന് ആറ്റാറ് വന്ന് പഴിയുമാ പോലെ നാങ്കൾ പഴിഞ്ഞിരിക്കോട് ഭക്തർക്കും അനുസന്ധാനം പണുക താങ്കൾ അഹങ്കാര അപകാരങ്ങൾ എമ്പെരുമാളുടെ ഗുണങ്ങൾക്ക് തോറ്റ് അവൻ വാസലിലേ വന്ന് പോറ്റി പുകർന്നു നിൽപ്പത് அந்த மாதிரி எந்தெருமானாரே மயதர வதினவருடம் பெற்று தங்கள் அகங்கார மமதாரங்களை துறந்து எந்தெருமான எப்போதும் போட்டி நின்று வைஷ்ணவத்து காலிவேரா இருந்தவர்கள் ஆழ்வார்கள் இந்த ஆழ்வார்களையும் தன்னுடையதான அதேவங்களாக கொண்டவர் நம்ம ஆழ்வார்னு சம்பிரதாயம் இந்த ஆழ்வாருடைய திருவாயுமி அனுபவம் சாப்பத்துல இத்தனை பேர் பாகவதாக சேர்ந்து அனுபவிக்க முடியாத பேரு பேரு பேரில் பேரு பிரயோஜனம் புருஷார்த்தம் தொண்டர் கமுதன் சொன்னார்கள் சொன்னேன் அப்படிங்கிற ஆழ்வாருடைய வார்த்தை நிதர்சனமாக்கக்கூடியதான பெங்களூர் ஸ்ரீ பரகால மடத்தோட அத்தியாவக கோஷ்டி அந்த பாகவதா திரள் கண்ணுக்கு அரியதான ஒரு விருது திறனை சேவிக்கும் முடியான பாக்கியம் அவர்கள் பாசுரம் சொல்லும் போது கேட்கக்கூடிய அனுபவம் நான் வரிசேனிக்கு போதா சொல்லியாயிட்டு சரஸ்நாமம் சொல்லிட்டு சேதாயிரம் உடையாருன்னு சொல்லக்கூடிய அந்த சகசிர நாமம் நாண்டாடும் நாம சங்கீர்த்தனம் என்று ஆசைப்பட்டிருக்கா பேன்பாடி இத்தியாதிகளாலே இந்த நாம சங்கீர்த்தனம் அதற்கு பிறகு போதா ஸ்துதி நல்ல அனுபவம் கிடைச்சது அதுல திருவாயுமொழியில முதல் பத்துல ஆழ்வார் சேவியர் தொந்தர குலத்தை அனுபவிக்கிறார் எந்த விமான சேவா யோக்கியம் கைங்கத்து சம்பந்தியாகக்கூடியவன் அவனுக்கு கைங்கம் செய்வதே சிறப்பு கைங்கரியம் செய்தும் சிறப்பு பெறலாம் அதற்காகவும் கைங்கரியம் செய்வதே சிறப்பு அதை சொல்லக்கூடியதான சேவியத்துவம் அது தங்கமாக பத்து குணங்கள் அனுசந்தானம் என்ற பத்து திருவாய்மொழிகள் பதத்துவங்கிறது முதல் திருவாய்மொழியில இரண்டாவது திருவாய்மொழியில அவன் சர்வசமன் அப்படிங்கிறது விரும்பி முத்தமுங்கிற திசகத்துல மூணாவது திசகத்துல அனந்த சௌலபியமாக சௌலபியங்கிற குணம் அப்படி ஒவ்வொரு திருவாயுமொழிக்கு ஒவ்வொரு விஷயங்கள் பதினெண்டாயிரம் படியில திருடோபுரிஷத்தாஸ்பரியரத்னாவதி சாருமிவைகளை அனுசரிச்சு அந்த சுவாமி சங்கிரகமா காண்பிக்கிறார் முதல் பத்து பதினெண்டாயிரம் படி முடிவுல முதல் பத்தில் சேவியத்துவத்தை உபசாதிப்பதாக இருந்து எந்தமான் சேவியங்கத்தை சொல்றதுக்காக ஆழ்வார் இழிந்து அப்படின்னா அந்த விடயத்தை சொல்றதுக்காக தான் அதை மொத்தத்தையும் சொல்றதுக்கு ஆரம்பிச்சு அதுக்கு உருப்பட்டு அதையே பிரதானமாக எடுத்து சொல்றதுன்னு அர்த்தம் ஒரு காரியத்திலே இழிகள் அப்படின்னாக்க அதை செய்யறதே முக்கியம்னு நினைச்சிருந்து அதற்காக தான் ஒவ்வொன்று செஞ்சிருக்க இப்ப ரொம்ப சாதாரணமா எல்லாருக்கும் இருக்க போயிடுது ஆபீஸ் போகுதுன்றதுக்கு இழிய வேண்டியது ஆபீஸ் போய் வேலை பார்த்துட்டு இருக்கிறோம் ஆபீஸ்க்கு போறதுக்கே நகரங்கள்லாம் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஆயிடுது இல்லையா கொஞ்ச காலம் முன்னால சொல்லுங்க சொல்லிட்டாங்க மெட்ராஸ் சொந்தமா பரிகாரம் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படி வாகுமான அப்படின்னு கேட்டிருந்தாங்க பெங்களூர்லயாவது நிறைய டிராபிக் இருக்கத்தால அதுதான் இங்க டிராபிக் இல்லாமே ஆகுது அதனால என்ன இதெல்லாம் தான் போய் சேரணும் கட்டாயமா அதற்காக தான் என்ன பரிசோங்களோ அதை பண்றான் அது மாதிரி ஆழ்வாருக்கு எந்த விமானமே சேவியத்தத்தை ஆழ்வார் மேல்வரம் அருள பெற்றவர் அந்த அனுபவங்களுக்கு போக்குமியாகத்தான் பாசுரங்களை அனுப்பணும் கண்டார் ஆழ்வார் சமப்பட்டா பாசுரம் பண்ண ஆழ்வார் சமப்பட்டு பாசுரம் பண்ணல இந்த அனுபவமே அந்த ரசம்மைக்கு தாம் அனுபவித்தபடியே பேசுகிறார் இந்த அனுபவம் ஒரு வெள்ளம் போல திரண்டது மனதிலே பொங்கி வழிஞ்சது அது பாசனம் கிடையாது ஆனா இப்ப இழிந்துன்னா நம்ம கட்டப்பட்டு பண்ற மாதிரி சொல்றாங்கன்னா அது பாவம் இல்லை சேவியத்தத்தை அனுபவிச்ச அதை பாசுரமா பண்ற இங்க இழிந்துங்கிறது கஷ்டப்பட்டு பண்ணதுன்னு அர்த்தம் இந்த உபவாதனம் பண்றதுக்காக அந்த காரியத்தை செய்யறதுங்கிறது தான் அர்த்தம் இந்த இழிந்துங்கிறது கஷ்டப்பட்டு பண்றதுன்னு அர்த்தம் இல்லை அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த விஷயத்தை சொல்லணுங்கிறதுல ஆசைப்பட்டு செய்யறது ஆசைப்பட்டு செஞ்சதானாக்கா இன்று அவருடைய அனுபவம் பதத்தை அனுபவிச்ச முதல் தசகம் திருவாரூரில ஊருக்கு சொல்ல ஆரம்பிச்சது பாருங்கோ அப்ப கொஞ்சம் தான் கஷ்டப்பட்டுட்டே தான் சொன்னார் இப்படி இருக்குதே அப்படின்னு சொல்லி சொல்றாரு நம் நிலைக்கால பரம காருணிகரான ஆழ்வார் ரொம்ப காரணிக கருணை உள்ளவர் ஆழ்வார் அந்த கருணையினால இந்த ஜனங்களை இப்படியே விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அப்பதான் பகவத் அனுபவம் பண்ணும் இந்த பகவத் அனுபவம் தான் மட்டும் பண்றதுல திருப்தி இல்ல பண்ணணும். யாரை சேர்த்துட்டு பண்ணணும்? என் பக்கத்துல ஒருத்தர் உட்கார்ந்துட்டால் அவரை சேர்த்துக்கணும், இந்த பக்கத்தில் இருக்கிறவரை சேர்த்துக்கணும், முன்னால இருக்கிற வாழ சேர்த்துக்கணும், பின்னால இருக்கிற வாழ சேர்த்துக்கணும். சுவாமி வாரும்னா இவர் வரமாட்டேங்கிறார். சுவாமி வாரும் வாரும் வாரும் இவரை சேர்த்துட்ட போறாரு. பக்கத்தை இந்த பக்கத்தில் இருக்கிறவரை பார்த்த அவர் முதல்ல அவரை கூட்டிய என்னையே கும்பிடுற, அதுக்காக அவர் சிரமப்படுற. இந்த மாதிரி சிரமப்பட்டு சிரமப்பட்டு ஊரும் நாடும் உலகமும் தன்னை போய் யாழுமேத்தி உலகேத்தி உலகமேத்தி ஏன் உலகம் ஏத்தி யாழுமேத்தி என்ன பார்க்கலோ யாழுமேத்தி ஏழு உலகம் ஏத்தி. இந்த ஏழு உலகமும் காத்தால ஆறு மணிக்கு வந்தாடா, எட்டு மணி வரைக்கும் சோத்திரம் பண்ணாடா, ஆழ்வார்கிட்ட மணி ஆயிட்டு தீர்த்த செட்டாயி சரிவோ ஆத்துக்கு போகணும். ஆழ்வார் கிடையாது, இது எப்போதும் வெறுவிடும் விரும்பிடும் ஓவா கண்ணன் கடல்கள் விரும்பு வெளியிருக்க வேண்டியதும் தொண்ணூறு பிரகாரப்பட்டோம். எட்டு மணிக்கு விநியோகம் கிடையாது ஆழ்வார். அவா சுவாமி எங்களுக்குதான் உங்க காரியம் இருக்கு, நீ மாட்டுக்கு உட்காந்துட்டா அப்படின்னா அது போதால் எங்க கோவிச்சிக்க வந்துட்டா உட்காண்டே இருக்கணும். ஏழு உலகமும் முற்றுமை நாம் பாடின உலகத்தை தான் பாட வச்சேன், அது போதாதுன்னு பெருமாடுகள் என்னன்னு சுவாமி இதுல ஒரு கை குறையிறது மீண்டும் வாங்கும். திண்ணையும் தாழமேத்திடும் தந்தை ஏற்ற ஏற்றைய அனுபவம் இல்லையா? அப்ப இங்கே அமைதிதான் இருக்கு. இவருக்கு அனுபவத்தால பாசுரம் வந்தது எல்லாரையும் சேர்த்து கண்ணுங்க கொஞ்சம் சிரமப்பட வேண்டியதா இருக்கு. கொஞ்சம் அந்த சொன்னார் ஆழ்வார் தேஜத்துவத்தை சொல்வதற்காக இழிந்து அதற்காக ஆசைப்பட்டு பிரசவ தசகத்தின் பதத்துவத்தையும் இரண்டாவது விசகத்துல அவளுக்கு நிர்வைஷம்யத்தையும் சமந்தத்த நிர்வைஷம்யம் இவன் வசத்தி இவன் தாழ்த்தி கிடையாது, வேண்டியவன் வேண்டாதவன் கிடையாது. நன்னே சோஸ்தி நப்பியமான அகில சமந்தத்தையும் ஆழ்வார் வீழ்மை முத்தமுடன் சுந்தாரம் என்ற மூணாவதுல திருத்தியத்தில் சௌலபியத்தையும் பத்துடையவர்கள் அற்புதமான பாசம். நான் அப்படி தள்ளி விட்டுட்டு போறானோ அதை சொல்லாமல் சொல்லாலும் இந்த ஊர்க்கார அர்த்தம் வரமாட்டாங்க. சுதர்சன் அற்புதமான பாசனம் வாழ்வாருடைய சர்வசமன் அனுசந்தானம் பண்ணார். உடனே எல்லா ஜீவாத்மாக்களும் சேர்ந்தா பெருமாளை பார்த்தார். ஆகா இவ்வளவு சொந்தவன் சொன்னோம், திருப்பி அந்த விஷயத்தை சொல்லணும் பதத்தத்தை சொல்றா. பதத்தத்தை பார்த்தா உடனே விரகணும் கோடித்தான். ஆகா பெருமாளுடைய சௌரியத்தை காண்பிச்சான். நான் பலன் மட்டும் இல்ல சுவாமி, பெருமாளுடைய குணங்கள்ல பிரதானமான குணங்கள் பதக்கமும் சௌலபியமும் ரகசிய கிரந்தங்கள்ல சொல்லச்சு எல்லாம் பலத்தோபயுக்தங்களா இருக்கும், சௌலபியோபயுக்தங்களா இருக்கும். எம்பெருமானுடைய குணங்கள்ல ஞானசக்தி பலயிற்றலே நீக்கிய தேஜஸ்துக்கள் பலத்தோபயுக்தங்களா இருக்கும். மற்றும் உள்ள சௌலபிய சௌசீரியாதிகள் சௌசீரிய வாசத்தியார்கள் சௌலபிய உபயுக்தங்களா இருக்கும். பரத்தம் சௌலபியத்தில் போய் சேரும், இதெல்லாம் பதத்தத்தில் சேரும், இதெல்லாம் சௌலபியத்தில் சேரும். அந்த சௌலபியத்தை சொன்னாம் காண்பிச்சானாம் பெருமாள். அந்த சௌலபியத்தை ஈடுபட்ட ஈடுபட்டவுடனே பத்துடை அடியவருக்கு இளியவன், பிறர்களுக்கு அரியவித்தகன். நான் எல்லாருக்கும் துல்லபன் இல்ல சுவாமி, பத்துடை அடியவருக்கு எளியவன் நான் அப்படிங்கத்தான் ஆழ்வாருக்கு காண்பிச்சான் பெருமாள். அது அனுசந்தானம் பண்ணர். ஆகா இவர்களுக்கு சுலபனா இருக்கக்கூடியவன் மற்றவர்களுக்கு கிடைக்காதவனா இருக்கக்கூடியவன். நமாம் நிற்குதினோ மூடாக பிரபத்தியத்தை நடாகமாக மாயையா அவகத ஜானாக ஆசுரம்பாக வாசித்தா அவளை கிடைக்க மாட்டான். சதுர்விதா விதத்தே மாம் விராசு குதி நோத்திரா ஆத்தோ விஜயாவுகள் சாத்தி ஞானிக்க பரதர்கள் வாழ்கிறவாருக்கு கிடைப்பான் அப்படிங்கிற விடயத்தை சொன்னதான். எப்பேற்பட்டவன் தான் மதன்மகள் இரும் முன்னம் மரும்பெறல் அடிகள் லக்ஷ்மி ஆசைப்படக்கூடிய பெறுவதற்கு அருமையான என் சுவாமி அடிகள் நட சுவாமி அடிகள். அதுக்கு மேல அந்த சௌலபியம் சௌசீரியங்களை காண்பிக்கிட்ட அந்த சௌசீரியத்தை ஈடுபட்ட இந்த சௌச்சீந்தம் சௌலபியத்துக்கு ஆபாதகமா இருக்கு. அந்த எளிமையை அனுசந்தானம் பண்ணார். திருமாவளுடைய எளிமை எப்பேற்பட்டது. திருசிம்மா அவதாரத்துல தேவதைகளுக்கு திட்டத்தை போட்டுக்கே பயங்கரமா இருந்தவன் பிரகலாதாழ்வான் போய் சோத்திரம் பண்ணும்படியா அவனுக்கு சுலபனா எளியனா காட்சி தந்தான். அவன் கிட்டக்க போகக்கூட தெய்க்கல இவனுடைய தாத்மா. வேகம் சும்மா அவதாரத்தோட உக்கிரம் மத்தவாளுக்கு அப்படி கிட்டக்க போதுக்கு பயமா இருக்கு. அவன் பிரகலாதாழ்வான் டோன்ட் இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த மாதிரி சுவாமி தேவி விசாரிக்கிறார். பீஷனே சர்வதட்டே தாமரை கண்களா நோக்கா இந்த தாமரை கண்களப்பாகவே அந்த குறிச்சி தெரியலாம். தன்னடி தெரியலாம். உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய சின்னு இருக்கக்கூடிய எம்பெருமானுடையதான ஆச்சரியம் அப்படியே முழுகிறதுனால அதையே நம்பிப்பாங்க. இவன் மத்ததெல்லாம் பார்க்கறத பார்த்தா சக்கரவர்த்தி திருமகன் தாதாய தந்தாய யோதி கேட்டம் தாசாய தீசாய சாக்கசாய காகம் ராக்கடன் மன்னர் காதலி மன்னர் காதலி கத்திரமன் சொல்றாரு. அந்த மாதிரி இருக்கக்கூடியவன் காதாசுரனுக்கு அனுகிரகம் பண்ணான், குழந்தைக்கு அனுகிரகம் பண்ணான், ருத்ரராஜன் கழுவுக்கு அனுகிரகம் பண்ணான், தாசாய தீசாய ராட்சசாய குகஸ்து ஆத்மசமஸ்தகான்னு சொல்லிட்டு ஒரு வேறுபடுத்த அனுகிரகம் பண்ணான். எல்லாத்தையும் என்னுடைய பிராதம் ஐவரானும் அறுவரானும் லிஸ்ட் போட்டுட்டு போறான் சுவாமி. நான் மூணு பேர் பிராதாக்கள்னா உன்னோட சேர்ந்து அஞ்சு, அவனோட சேர்ந்து ஆறு, உன்னோட சேர்ந்து ஏழு, வரிசையா லிஸ்ட் போட்டுட்டு போற ராமாவதாரத்தை சௌசீஜம். அது போதாது சுவாமி, ராமாவதாரம் போதாது. கிருஷ்ணாவதாரத்துல போன பானை இருக்கிற பசுமாடு பானை எனக்கு உட்காந்துக்கிற மேடை எல்லாம் உனக்கு சுலபமா இருக்கும். கிருஷ்ணாவதாரம் அதை அனுசந்திக்கிற ஆழ்வார் பாகவதம் மொத்தமும் ஆழ்வாருக்கு கண் முன்னாள் ஓடுறது சுவாமி. பறந்ததிலிருந்து பிறந்தவாறும் பறந்தவாறும் பெரிய பாரதம் செய்து ஐவருக்கு திறங்கள் காட்டியிட்டு செய்து போன மாயங்களும் இறந்த நூறு புக்கு எனது ஆவியை நீக்கிட்டு சிறந்த வாழ்க்கை. ஆச்சரியமான சேர்த்திதங்கள் அவருடையதான ஆச்சரிய சேர்த்திதங்கள் ஆழ்வார் கண் முன்னால ஓடித்தான். அதெல்லாம் பார்த்த அதுல சௌசீஜம் எங்க நன்னா தெரியுது அப்படின்னா ரெண்டு கோமஸ்திகள் தீர்க்க எடுத்துட்டு வந்தாள். அம்மா கடத்தை குடத்தை தீர்க்க எடுத்துட்டு வந்தா, கடையில வச்சுட்டு வந்தா, இடுப்புல எடுத்துட்டு வந்தா, நந்தகோபன் திருமாளிகைக்குள்ள வந்தா எடுத்துட்டு வந்துட்டு என்ன பண்ண அவத்திக்கு கொஞ்சம் உடம்பு ஒழிச்சுது. சட்டு நீரை இங்கோ வச்சாட்டே உடம்பு அப்படின்னு வச்சா ஒரு கல் இருந்தது. அது வேற கல்லு தண்ணியை விட்டுட்டு வேற எடுத்தாங்க வச்சா ஐயோ ஒழிக்கிறது என்ன கிருஷ்ணன் அது கல் இருந்து சுண்டாவ குரல் மாதிரி இருந்துட்டம் உடனோடு இணைந்து தேங்கியே அவ்வளவு சௌசீகமா சுவாமி. உடலினோடு இருந்து உடலினோடு இணைந்து இருந்து இயங்கே இனிவே நாட்டா தைரியம் அவ்வளவு சுலபனா இருக்கிறான் பெருமாள். உடல் இது அறுபதுக்கு பாரு அங்க அப்படின்னு சொல்ற மாதிரி அங்க ஒன்று சொல்ற மாதிரி இருக்கிறார் பெருமாள். அந்த மாதிரி எளிமையை காமிச்சுடா அவர் அனுபவித்தார். மருத்துவ கடை வெண்ணெய் கருவி உலகிலே ஆப்பிடு மத்திய தேசத்துல கட்டுண்டு ஜங்குலோனம் அமுத் செல்வம் கையில எடுத்தாராம் சுவாமி. ரெண்டு அங்குலம் குறைஞ்சுதான் இன்னொரு எக்ஸ்டென்ஷன் ஒன்னே ஒன்று திரிச்சு போட்டாரு. பழைய காலத்துல இந்த கிணத்துல காம்பு கயிறு இருப்பான், அது ஒரு ஆள் எடுத்து கீழே போயிட்டுன்னா பெரிசாளுங்க கொஞ்சம் எக்ஸ்டன் பண்ணிப்பான். அது கயிறு நீளம் போதாதுன்னு கொஞ்சம் அதை சேர்த்து கட்டுவான். ஆட்டுல மாட்டிக்கும் எடுப்பாங்க. இப்பதான் அந்த கதையில எங்கேயுமே கிணறு கிடையாது. இந்த கஞ்சா பயிர் அடிச்சு கொஞ்சம் அஞ்சாவது நாகப்பட்டினம் தான் அடிச்சுது. அப்ப என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறானா, கிணறு இருந்த வரைக்கும் கிணறுதுன்னு தீர்த்தம் எடுத்துப்பா, பயிர் அடிச்சா கூட தண்ணி வடிஞ்ச உடனே அந்த தீர்த்தத்தை எடுத்துப்பா காசு சாப்பிடுவான். எங்கேயுமே கிணறு இல்ல, கிணத்துல தண்ணி எடுக்கிற பழக்கமே போயிட்டு ஜனங்கள் தண்ணி எல்லாம் வெட்ட முடியும். நகரங்கள்ல தெரியுதோ நிப்பந்தோ ஊரு வெட்டாது ஊரது கிணறு இல்ல. கிராமங்கள கூட கிணறு இல்லாம முடிச்சுக்குமா, அங்க கூட கிணத்தை மூடிட்டு ஆடம் போட்டுடும். அதுல இருந்து கிணத்து எடுத்தா அது திருட்டு கவர்மெண்ட் ஒரு சட்டம் வேற கொண்டு இல்லையா. என்ன இதை கேட்க அந்த தானே சோதியம். இந்த மாதிரி வீட்டில இந்த ராட்டர் எக்ஸ்டென்ஷன் அந்த மாதிரி கட்டுறதுக்கு ஒரு பெயர் எடுத்தாலும் பொருளியா எக்ஸ்டென்ஷன் போட்டார். போட்டா சுகபிரம்மம் சொல்ற சுகபிரம்மம் எங்குடோனம் பகுத்தம் அழகான வார்த்தை எங்குடோனம் எந்த அங்குலம் குறைஞ்சிருமா எந்த கயரை அடித்தால் எத்தனை கட்டினாலும் ரெண்டு குறைஞ்சு கலந்து போயிட்டாரா அதுல வழி இல்லை. அந்த சமயத்துல கிருஷ்ணன் தானே கட்டுப்பட்ட மத்துடுகளை வண்டி அளவினும் உறவிட யாப்புண்டும் எத்திரம் உடலியோடு இணைந்திருந்த தேங்கியிலே கண்ணிலும் சிறு தாங்கினால் கட்டுண்ண பண்ணிய திருமாவையன் இவர் கட்டுண்ட தானே அதுக்கு கூட சங்கல்பம் இல்லை திருமால கட்டுண்ட பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிபந்தி கண்காட்சி வந்திருந்தாரு. மூணு இடங்கள்ல ஆழ்வார் அப்பருக்கு தீவிரதரான ஆழ்வார் மூணு சந்தர்ப்பங்கள்ல கிருஷ்ண கிருஷ்ணா தத்மம் கிருஷ்ணாவதார அனுபவத்தை மோகிஞ்சி போடுற ஆழ்வார் மூணாவது திசகத்துல சொன்னது அனந்த சௌலபியமாக அப்படின்னு மூன்றாவது திசகத்துல பத்துடைய அடியவர் தெரிய வந்த அவருடையதான சௌலபியத்தை அனுசந்தானம் என்றார் ஆழ்வார். நான்காம் தசகம் நான்காம் திருவாயுமொழி முதல் பத்து நான்காம் திருவாயுமொழி அஞ்சலிய மடநாராயண ஒவ்வொரு தசகத்துல ஒவ்வொரு விஷயம் தேசிகா தத்த தூதாக ஆச்சாரியார் நூல் ஒன்றம் பாகலன் சுவாமி அபராத சகிஷ்ணுத்வத்தையும் தன்னுடைய அபராதங்களை முடித்தல் என்றவன் திருமாள் அருளாதொழி அபராவு சுகராவும் அருளாளி புட்கடவி இரவரவி ஒரு நாளை பத்து நாளைக்கு பத்து நிமிஷம் பத்து பத்து சாதனை சொல்லக்கூடாது இந்த பத்து பாட்டை மட்டும் சொல்லணும் இல்லையா. அருளாதை தூது உள்ள ஆழ்வார் இல்லையா தான் நாயிகா பாவத்தை அடைந்து நாயகன் மேல காதலாலே என்னை திரும்பி பார்த்தா அது நாயகன் எம்பெருமானுக்கு இருக்காதே நியாயமா கலந்து திரிந்து எனக்கு இவ்வளவு தாபத்தை கொடுத்திருக்கிறானே திருப்பி வந்து சேரணுங்கிற எண்ணம் இங்கேயே அருளாவணி கலாபுஷ நாயகி இங்க தவிக்கிறார் கஷணோபி தேய கிரகோ அதிபுஷ்டகா நீ இருக்கக்கூடிய இருப்பு ஒரு நாள் புலவு இருக்கக்கூடாதோ ஒரு முகூர்த்தம் இருக்கக்கூடாதோ அந்த மாதிரி முகூர்த்தம் கணம் வாங்கிற நியாயத்தால் ஒரு கணம் பார்க்கக்கூடாதா அத கூட மொழி தெரிவிக்க சேவதராதனி அருளாதனி அனுகிரகம் பண்ணணும். என்ன அனுகிரகம் பண்ணணும் பெருமாள் சொன்னான் ஆழ்வார் ஊர்வலர் அருளாளி வரிவண்டையாம் பிழைத்தோடு மண்டல் பார்த்து சொல்ற அருளாளி வரிவண்டே பெருமாள் கிருப பண்ணல இந்த கிணத்துல பார்த்தா நீ ஊர் போக ஒத்துட்டேனா பெருமாளை காட்டு கிருபா சமுத்திரம் நீ அருளாளி வரிவண்டே எங்கிட்ட கிருபை இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும்னா பெருமாளுக்கு கிருபம் உண்டு அவன் கருப்பா இருப்பான் நீயும் கருப்பா இருக்க அதனால அவன் மாதிரி உனக்கும் கிருபா இருக்கும் அருள்வாழ் கருவண்டே நான் என்ன தப்பு பண்ணேன் பெருமாள் தப்பை கேடு யாவும் என் பிழைத்தோமே யாவும் என் பிழைத்தோமோ அப்படின்னு நான் என்ன பிழை செய்வேன் பெருமாள் ஏன் அனுகிரகம் பண்ணல நீ போய் கேடு பண்ண பார்த்து கூறு என்ன சொல்லணும் சப்ஜெக்ட் மேட்டர் ஆகுது மெசேஜ் சொல்லி கேட்டு அதுக்காக அருளால் நீருணி அவரால் சுவராவும் அருளாவின் புக்கரவி அவர் மீது ஒரு நாள் இதுவரைக்கும் மெசேஜ் பாடியாவது மெசேஜ் சுவாமி சப்ஜெக்ட் மேட்டர் அருளால் நீருணி அவராவி சுவராவும் அருளாவின் புக்கரவி அவர் மீது ஒரு நாள் எங்கு அருளாளி வரிவண்டே சொல்லுவது அதை கேட்கிறேன் இல்லையா அந்த பெருமாள் இந்த வண்டு மொழி கேட்க பெருமாள் அனுகிரகமே பண்ணுறீங்க சுவாமி அனுகிரகம் பண்ணும் இன்னைக்கு ஒரு நாள் வரையணுமா புரியாது. உடனே போகணும். ஏ அவராவி சுகராம், அவராவி சுகராஜ் சொன்னால் அவராவி பிராணன் போகணும் சொன்னால் அவரை பிழைக்கலைக்கணும். நீங்களும் பத்து நாள் வைத்து போவீங்களா? ஆழ்வாருடைய பிராணம் இருக்காது. எவ்வாறோ வெற்றி கொண்டவுமே யோகத்திற்கே வயாக்கா உருவம் ஆகாத நதியேயம். ஒரு மாதம் தாண்டிட்டுனா நான் சூழலுக்கு மாட்டேன். அது கூட வர சொல்லும் திருவழிக்க சொன்னாலையோ அதே மாதிரி ஆழ்வார் பண்டார் பார்த்து பெருமாட்ட போய் சொல்லு அவர் ஆவி சுவராகும். அவர் மீது ஒரு நாள் செக்தி உடனே பெருமாள் சொன்ன ரொம்ப கஷ்டம் இருக்கு, சரியான வாகனம் இல்லை, உண்மையிலும் சுதாபான கருடரை வாகனமாக கொண்டி அந்த பெருமாள் வரத்துக்காக மெசேஜ் கொண்டு போய் சொல்ற வண்டு, மெசேஜ் சொல்லக்கூடிய வண்டு அருளாய் வரிவண்டு, அவர் ஏறப்பீடு வரக்கூடிய புள்ளதையன் அருளாய் புத்தரவி. அவர் கருடன் எப்படி அப்படின்னு கேட்டா பெருமாள் அங்கேயிருந்து கிளம்பி போனார் அப்படின்னா பராமூஷன் ஆகி காத்திருந்து காலை என்பதான் பெருமாள் சொல்லனா கிடையாது. பராமூஷன் ஆகி இருந்தால் இன்னும் சில பேரை ரட்சிக்கணும், விட்டு போட்டுக்கிறதுல கேர் அவருக்கு அப்பதம்மா அப்படின்னா அது சொல்லலாம். வெள்ளல் சொல்லலாம் பாரதிய போகத்து அந்த வழியா பண்ணிட்டு போற, அந்த வழியா போனாக்க உங்களுடைய காட்சியை காத்துப்பட்டு உங்களுக்கு தேடிச்சா உயிர் தரிக்கும். அப்புறமா நேரத்தை அனுக்கிறோம் அருளாய் புக்கழகி அவர் வீதி ஒரு நாள் அந்த வீதி வழியாவது சும்மா வீதியாத உருவாடி பிருந்தாவனத்தை கண்டோம் என்றார். அந்த மாதிரி சொல்லி அனுப்பக்கூடியவாரா அந்த அஞ்சலேய மடனாராய்கள் அந்த திட்டத்தில் ஆழ்வார் அபராத சீர்திருத்தத்தை சொல்ற அருளக்கூடியவர் என் பிழைக்கும் அதை ஞாபகப்படுத்தி அவன் அனுப்பிக்கணும். அபராதங்கள் இருந்தா பொருட்களும் தத்தை சொல்ற அஞ்சலேய மடநாராய விசகத்துல சஞ்சனத்தில் பலவே உலகின்ற விசகத்துல சௌசீரியத்தையும் செயல்பட்டவன் தெரியுமா? வானோரிடையே அவன் வானோரிலே இசைமூரிகளுக்கு சுவாமி, இசைமூரிகளுக்கு சுவாமி அப்படின்னா யோகிகளாலே தியானம் பண்ண தகுந்தவன். எப்படிப்பட்ட இசைமூரிகளுக்கு சுவாமி? இசைமூரிகளுக்கு சுவாமி எப்படிப்பட்டவன்? இசைமூரிகளுக்கும் சுவாமி ஜெகத் காரணபூத்தனா என்று இசைமூரிகளுக்கும் சுவாமி. காரணம் சு ஜெயஹா உபரிகள் வாக்கியம் மோக்கம் போகிறான் ஜெகத்கார வஸ்துவத்தியான மனு வெள்ளத்தரவில் சீடமர்ந்த வீட்டினை. இந்த காரணம் சு ஜெயஹா தூங்கி ஏவ காரணமேவ ஜெயஹா காரணமே தியானம் பண்ண தெரிந்தது. காரணம் ஏவ தியான விஷயா இந்த காரணங்கள் தான் பிரம்மசூத்திரங்கள் முதல் அத்தியாயத்தோட விஷயம். அது ஏவன்னு அசைக்க முடியாதுன்னு சொல்றது இரண்டாவது அத்தியாயம், தியானங்கிறது சொல்றது மூன்றாவது அத்தியாயம். தியான விஷயமா உபாசியனாகவும் பிராப்தியாகவும் இருக்கான்றது நாலாவது அத்தியாயம். காரணத்து தேவையால மொத்த பிரம்மசூத்திரங்களுடைய இத வேப்படிதான் பிரம்மசூத்திரம். அது ஆழ்வார் சாதிக்கிற முதலாக வாழ்வுமையை எதுக்கு முதல் வள ஏருலகின் முதலாய வள வேறுலகின் முதலாய. இந்த லோகங்கள் இருக்கே சாதாரண லோகம் கிடையாது, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வளம் உண்டு, ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஏற்றம் உண்டு. அடங்கடில் சம்பத்து அடங்க கண்டு ஈத நடங்கி இடகு நடங்குவோம்ட்டே எடுத்து ஆழ்வார் பாசுரங்களே ஒரு ஒன்றினொரு இடங்கள் வியாட்சியான மாதிரி சேர்த்து சொல்வா பெரியவா. அந்த வளவேடு ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் ஜீவனம் சர்வம் அப்படி தபஸ்தாப்பி தபஸ்விஷு பீஜம்மாம் சர்வபூத்தாளாம் விதி பார்த்த சனாதனம் புத்தி புத்திமதாம் பிரிகேக தேஜஸ்வி நாமகம் இதுவும் தேஜ. அப்படி எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய வளம் அதற்குண்டாதான பாவங்கள் அவைகளுக்கு உண்டான ஐஸ்வர்யங்கள், அவைகளுக்கு உண்டானதான குண ஏற்றங்கள் எல்லாம் எந்தெருமானாலே எந்தெருமானே சங்கல்பத்தால் இருந்தது. அவைகளுக்கு காரணம் எந்தெருமான், அவைகளாக இருப்பவன் எந்தெருமான். கடவி சிந்து எரி வலி நீதம் இவை வரணது இதழ் வழி அடி உடையா இந்த கடன் அபராம பரணாம் இவற்றிலே இவையாக நிற்பான். அந்த மாதிரி அந்த மாதிரி எல்லா வஸ்துக்களையும் அந்தந்த குணங்களாகவும் அந்தந்த பாவமாகவும் இந்த வஸ்துக்களாகவும் இருக்கக்கூடிய வடமேலுடனின் முதலாய வாழ்வு நிலையை அன்பினையை கடமையை பற்றி தொடர்புண்ட கல்வா என்பன் அந்த சொல்லி தலைவை முழுவதும் பின்னைக்காய் வல் ஆணாய தலைவனா இனவேலேந்தான் என்பன் சாப்பிட்டவனே அப்படின்னு சொல்றேன். நப்பிங்கை அடைக்கிறவனே சொல்றேன். சொல்லும் போது திருவாராயணத்தில் அழகா சொல்ற சொல்லுவன் நினைத்து சொல்லுவன் நினைந்து சொல்லுவன் என்ன பாவம் நான் ஆழ்வார் கேட்டுக்கிறேன். யாச்சாரங்கள பெரியோர்கள் அனுபவிக்கிறார் பாலிஷ காலர் அந்த மாதிரி உருகக்கூடியவர் இதத்தாய் ராமானுஷன் இல்லையா பெற்றதாய் ஆழ்வார் இவர் இதத்தாய் சுவாமி சொல்றது எந்த நெருங்கி பாண்டியன் ஆண்டம் தொழில்மைகள் இந்த உதத்தாய் சிலகோகன் ஒன்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுஷன். ஏன்னா அந்த பாவம் அதை திருக்குறியை பிறால் பிள்ளால் ஆழ்வார் பாசுரத்தை அனுபவிச்சு சொல்லணுமோ ஆணாய தலைவனாய் நெதையிலேயும் தழுவிய எந்தாய் அப்படின்னு ஆழ்வார் சொல்ற நெதையிலேயும் தழுவிய எந்தாய் என்பன் இளவேலும் இனமேலேயும் தழுவிய எந்தாய் என்று எந்தாய் என்று நினைந்து சொல்லுவன் நைந்து சொல்லுவன் நினைந்து நைந்து நினைக்கல் நைந்து அந்த ஈடுபாட்டோடு அச்சாலும் சந்தானம் பண்ணி அதை அனுபவிச்சு அனுபவிச்சு இருக்கக்கூடியது நைந்தல் நைந்து நெஞ்சு போட்டு இந்த நூல் பத்தீங்களா நெஞ்சு போகும் நாளாக ஆக அதோட உள் அம்சங்கள்லாம் வெளியில் பின்ன பின்னமாக நெய்யது. அதே மாதிரி இந்த மனசுங்கள் அகங்காரத்தாலே ஏற்பட்ட தத்துவம் நம்முடைய ஆணாங்கிற அகங்காரம் இல்ல பிரகிருதி மத அகங்காரத்திலேருந்து வந்த தத்துவம் அந்த அகங்காரத்திலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜீவாத்மாவோட மனசும் எப்படி இருக்கும்னா அவாபாலுக்கு தான் நினைக்கும் போது கல்லா இருக்கும். அத மேகம் கண்டு போக போக போக போக அத வெட்டி வெட்டி வெட்டி வெட்டி அதை நெஞ்சு பண்ண வைக்கும். அந்த தேகம் தான் பகவத்கீதையை பிரீத்தியும் மகனியை பிரீத்தியும் பக்தியும் அந்த பக்தியில் கற்று பக்தியினாலே எந்தெருமானை நினைக்கை கைநைக்க மனம் நைக்கும். அது ஆழ்வார் தவிர எந்தா என்பன் எந்தா நினைந்து எந்தா என்பன் நைந்து எந்தா என்பன் நினைந்து நைந்து எந்தா என்பன் நைந்து எந்தா என்பன் போட்டிக்கு வந்தோம் தூரத்தை என்று சேவித்தோம் எந்தாயின்னு சொன்னா நாமும் எந்தாயிரம் உள்ள வந்து உட்கார்றோம் அதுல காதுதா இல்ல எந்தாயிர சப்தம் எதிரொலிச்சுட்டே இருக்கு நயந்து எந்தாயிரம் ஆழ்வார் சாதிக்கிற இல்லையா இணைந்து நைந்தே சொல்லி அதுல இந்த பலவேலுடன் இந்த நிகழ்ச்சியில சௌசீரியத்தை அனுபவித்தார் ஆழ்வார். ஆறாவது பரிவது ஈசனை பாடுங்கிறது திருவாயுமொழியில அதாவது சுலபமாக ஆராதிக்க தகுந்தவன் பெருமாத்தையும் சுலபமா ஆராதிக்க தகுந்தவன்கிற அர்த்தத்துல வியாக்கரண நிஷ்பத்தியாலே ஸ்வாராதகா அப்படின்னு ஆகும். அந்த பதம் ஸ்வாராதகா அப்படின்னா ஸ்வாராதத்வங்கிற குணம் அதை சொல்ற ஸ்வாராதத்வத்தையும் அதையும் அப்படின்னு சுலபமாக ஆராதிக்க தகுந்தவன் வீட்டுல ரொம்ப அழகா சொல்லச்சு ஏதேனும் ஒரு புகையும் ஏதேனும் ஒரு பூவும் விடாமையும் ரொம்ப வசத்தியான அனுபவமாக வியாக்கியானம். அந்த மாதிரி நம் சம்பிரதாயத்துல என்ன அப்படின்னு கேட்டாக்க, திருமால ஆதாரித்தது கஷ்டம்னு நினைக்காரு. திருவகைந்தி நன்னீர் நூல் புனிவது மாமது பூவேன அப்படின்னு ஒரு பாட்டு. அந்த மாதிரி நன்னீர் நூல் புனிவது மாமது பூவேன்னு பெரியவா பாட்டை எடுத்துருக்கா. அந்த நன்னீர் நூல் புனிவது தீர்த்தத்தாளை புரோகித்து உனக்கு என்ன வஸ்து கிடைச்சிட்டு அதை சமர்ப்பிச்சேனா பெருமான் சுலபமா ஏற்றுக்கிறார். அதை மாட்டேன்னு சொல்றது, அதை மாட்டேன்னு சொல்றதே கிடையாது. தீர்த்து போச்சு எந்த திருமாலாவது சொல்லிருக்கிறான். நாம் வேணா கும்பகோணம் உப்பு ஏற்பட்டதாக சொல்லியிருக்கோம். சுவாமி திருக்குறள் வந்து சொல்லுவோம். ஸ்ரீரங்கத்துல திவ்ய தேசங்கள் நேரத்துல மண் பானியதான் பிரசாதம் இல்லையா. ஸ்ரீரங்கத்துல மண் கூண்டதான் பண்ணுவா, நல்லா இருக்கும் பிரசாதம், நல்லா இருக்கும். அது வந்து பங்கு ஊத்துல தனி திருமா நிறைய அம்சம் இருந்தா நிறைய சாப்பாடு சொல்லவே பண்ணிக்காரு. நான் மேலக்க கிடைக்கிறேன் கூட நல்லா இருக்கும் சொல்றேன். பகுதி உத்தரத்துக்கு பெருமாள் நிறைய அம்சம், ரெண்டு மூணு அவசரங்கள் அவசரம்னா அந்த பெரிய ஆராதனை கிரமம் அதான் மருதா காத்தல் நிறைய அம்சம். அது வந்து ஒரு திட்டம் இது அக்காடு விஷயம் பண்ணுவான். இந்த அக்காடு விஷயத்துக்கு ஒன்னுக்கு ஆறோ எட்டோ பால் சேர்ப்பான், ரொம்ப கொஞ்சமா தான் சேர்ப்பான். அது ஒவ்வொருத்தரும் தனித்தனி 50 பேர் தாத்திக்குதான் 50 பேரும் தனித்தனி மண் கூண்ட பண்ணுவான். அதெல்லாம் கூட கொஞ்சம் ரெஸ்ட்ரிக் பண்ணிட்டான். கூடாதுங்கிறதுக்காக இல்லை, நெய் படுக்கிறதுக்காக டைம் ஆகிட்டது. அதுக்கு இடம் நுட்பம் இல்லை. 150 பேர் கட்டணும்னா நிறைய பேருக்கு டிரான்ஸ்போர்ட் சௌரியமா போயிட்டு நிறைய பேருக்கு போறா எல்லாரும் ஆளுக்கும் பாடி விட்டு தாமிச்சா வடக்கு இடம் ஒண்ணு மறுபடி காதாது. நாட்டியார் கைக்கிறம் பண்ணவர் மட்டும் 100 கூண்ட தெரியா பண்ணுவாங்க போகிறவர். அதனால வரை பெரிய வாடா உள்ள தொடரக்கூடிய வாடா ஆச்சாரம் சீதாதா இருக்கிறவா உள்ள போய் தொடர்பு ஒரு காலத்தை அனுபவிச்சிருந்தா இப்ப இருக்கலாம் அவகாசம் இல்லாம அவளே வாழ் போட்டு பண்ண வேண்டியதாக முடியறது இல்லை. அதனால ஒரு நெறிப்படுத்திட்டாங்க செய்யாம இல்ல. ஒரு 50 கூண்டு 1 கூண் அக்காரம் அடிச்சால் அது இது அக்காரம் அடிச்சவர்கள் ஒரு சிப்பா சக்கரம் இருக்கும் கீழான இருக்கும் மூணு விதமா இருக்கும் மூணு வித்தியாசம் செய்யும் என்ன. அது எப்படின்னா அந்த மாதிரி நாட்டுல போடுறதுதான் நம்ம பிரயாசம் பொறுமே இல்ல, அது உள்ளுக்குள்ள போகுது நம்ம பிரயாசமே வேண்டாம். அவ்வளவு சுவாரஸ்யமா போயிடும். கிருஷ்ணா ஸ்வீட் மைசூர் பால் கூட அப்படி போகாது. அந்த மாதிரி அவ்வளவு சுவாரஸ்யமா போகும். அந்த மாதிரி வசத்தியான ரீதியில சுவாதா அவ்வளவு கஷ்டப்பட்டு போறாங்க. பெருமாள் நீங்கள் இந்த மாதிரி பண்றா மண் கூண்ட பண்றா ஏதாவது சுவாமி கொஞ்சம் ரூபாய் நாம் தான் உபசிப்போம். அவர் பொம்மை சிரிக்கிறதில்ல. அப்பவே அந்த இடத்துல செந்தாமரையிலே வெங்கடமான அவர் அந்த புன்முடுகளோடு தான் இருக்க இல்லையா. அது அதை முடிக்க முடியாதா இருக்கு. சாட்டு உபசிக்கிறதே கிடையாது. அது எப்படி இருந்தால் உப்பு குறைச்சதாக கொஞ்சம் சேர்க்கணும் அப்படின்பா அதிகமா போச்சுன்னா கண்ணனும் ஏகாந்தமா பேசிட்டு இருப்பாளாம் சொக்கட்டா அனுபவம். அந்த மாதிரி ஆடிட்டு கேட்டேன் ஒரு நாள் ராத்திரி எட்டெடுத்துக்கிறேன். ரெண்டு பேருக்கும் தூக்கம் வேலை விளையாடிங்களா விளையாடிட்டு கேட்டேன். கண்ணனுக்கு திடீர்னு ஓக்காலம் வந்துட்டான். ஓக்காலம் என்ன கஷ்டப்படுறேன் ஏதாவது சுக்ரி தீர்த்தம் தட்டுமா அப்படின்னா சுக்ரீத்தம் ஒன்று குத்தாடா இருக்கு போய் அதை வாங்கிட்ட கொஞ்ச நேரம் திரும்பி ஓக்காலம். அதுக்கப்புறம் ஏகமா வெளியில போய் எடுத்துட்டு வந்தேன். சுக்மணிக்கு ரொம்ப மனசு கஷ்டமா போயிட்டு இருக்குதோ அவருக்கு என்ன அடுத்த தெரியலையே அப்படின்னு பதறி போயிட்டா. கேட்டா என்னதான் அது உங்களுக்கு இங்கே அப்படின்னா ஒண்ணு இல்ல ஒரு வியாபாரம் இருக்கான் அவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னாக்க கிருஷ்ணா கிருஷ்ணா உனக்கே அப்புறம் திருப்பி திருப்பி சொல்லி சமர்ப்பிச்சுட்டான். அது சகிக்க முடியல அப்படின்னா அது என்ன அப்படின்னா வியாபாரிகளும் வியாபாரம் பண்ணிதான் அந்த வேஸ்டெல்லாம் சேர்த்து கூட்டுவான். சொல்ல சேவன் எல்லாத்துக்கும் கிருஷ்ணார்பண வஸ்து கூட்டுவான். நந்தன் வஸ்து வீணா இருக்கு, பழையது அந்த மாதிரி வச்சிருப்பான். இந்த சாதம் நிறையா பண்ணிருக்கோம், பழையது மோர் பால் வெண்ணெய் வியாபாரம் பண்றோம், பால் வியாபாரம் செய் வெண்ணெய் வியாபாரம் பண்றோம். வெண்ணெய் ரெண்டாதான் வச்சிருப்பான், அது பத்து வந்த சிலக்கதான் விநியோகம் பண்ணுவான். சில பேர் பார்த்து பார்த்து லேட்டஸ்டா வாங்கிட்டு போயிடுவா, அந்த பழத்து தள்ளி போயிடுச்சு. இந்த பழத்தை கொஞ்சத்துக்கு அவருக்கு மனசாகாது, எவ்வளவுதான் வச்சுக்க முடியுமோ வச்சுமான். அவன் முடித்த இருக்கிறவன் ஏதோ நாத்தாடிக்கலை நாத்தாடிக்கல கீழே கொத்துங்க இன்னும் கொடுக்க முடியா அப்படின்னு பாரு. அவன் கொச்சாரி பண்ணுவானா கிட்டாக்கணும் கொடுப்பான். இந்த மாதிரி உருவாகிறா வச்சுட்டு பார்த்தானா சகிக்கவே இல்ல, ஊர்ல இருக்கிறவாதான் கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சா. கிட்டா கிட்டா எட்டு மாட்டியா எட்டு மாட்டியா, ரொம்ப மன சுருகி நினைந்து நினைச்சு பகவதர்ப்பணம் பகவதர்ப்பணம் சொல்லி கொட்டினானா. யாருஜி பாவனாயத்தை சித்தி பகவதி அது மத்த சமயங்கள்லாம் ஒருவரை கிட்டாக்குன்னா கொஞ்சம் அனுமதி பெற்று அவருக்கு போகும். அவருக்கே நேரம் மொத்தமும் பாவம் போய் சேர்ந்தது. அதை சொல்லலாம் தெரியுமா, வியாபாரி ரொம்ப பழசு. நானே இருக்கிறதுல எவ்வளவு பழகு நல்லா புளிச்ச பழகு நல்லா இருக்கும், நல்ல இதை குட்டி சாப்பிட நல்லா இருக்கும். அது வைத்தியருக்கும் கூட சொல்ல எடுத்துட்டா அங்கெல்லாம் சாப்பிடும் உண்டு. ஆனா அது சகிக்க முடியாம போய் கொட்டுறதுன்னு இருக்கும். அதை கூட கிருஷ்ணன் சாப்பிடுறான், கிருஷ்ணன் தடவே மாட்டான். ஆயர்பாடியில ஏன் பழசு இந்த குப்பை பிரச்சனை எல்லாம் இல்லைன்னா எவ்வளவு நாடுகள் இந்த வெள்ளியா இருந்தாலும் சாப்பிடுவேன், ரொம்பவும் பிரச்சனை இல்லைங்க. அந்த மாதிரி இருந்தது. அப்ப அது மாதிரி தெரியுமா, சுவாதாக சுலபமாக கேட்கின்றோம். ஆண்டவன் திருக்குறள் நான் ரொம்ப அழகா தயாரிச்சாரு. சாதாரண பெருமாளுக்கு ஆண்டவன் சொல்றதில்லை, நான் அந்த இடத்துல சிரிச்சுச்சேன். ஆண்டவன் வேறு இடங்கடாத சமயத்துக்கு இருந்தாப்புல அனுபவிச்சாரு. அது மாதிரி நம்முடைய பாவத்தை தான் பெருமாள் பார்ப்பான். பாவகிராகி ஜனார்தனா, பாவகிராகி ஜனார்தனஹான சார நாம் என்ன பாவத்தோட செய்யறோங்கிறத பார்த்துதான் பெருமாள் நம்ம தேரவர்கள் ஆனவர் சாயசாமின்னு சொல்லுவார். சுவாமி தான் பிரகலாத சுவாமி கூட அந்த மாதிரி அடிக்கடி சாய்க்கிறது பெரியவாகிட்ட கேட்டது. நாம் என்ன நம்முடைய பாவம் பெருமாளுக்கு செய்யுங்கிறது இருக்குது. ஸ்ரத்தையத்தான் பெருமாள் பார்க்கிறாங்கன்னு சுவாமி சுவாமி சுவாமி சார் சுவாமி சாயந்தர். அந்த மாதிரி தேரவர்களான சாயசாரமா சக்கர பொங்கல் எப்படா பெருமாள் சீகரிக்கிறான் தெரியுமாடா, கொண்டு போய் சமர்ப்பிக்கிட்டே இல்லை. லிஸ்ட் போடுறது அப்ப சுமாளிக்கிற அப்ப சுமாளி சீகரிக்கிறாங்களா. இந்த வஸ்து வசத்தி இந்த மாதிரி குழையக்கூடிய பிரசாதம் பிரசாதம் குழையக்கூடிய அரிசி புது அரிசியில கொஞ்சம் பழகின அரிசி பெருமாளுக்கு வயது கொண்டு சமம் வராது. இந்த மாதிரி அரிசி நாம் இவ்வளவு சமர்ப்பிக்கலாம் குறைஞ்ச பக்கம் எதையாவது பண்ணணும்னு நினைச்சேனாக்க அதுக்கு வசத்தியான வெள்ளம் வசத்தியான விதத்துல எல்லாத்தையும் சமர்ப்பிக்கணும்னு ஒரு மனசுல என்ன இருக்கோ அதை பண்ணாதான் பெருமாள் சீகரிக்கிறான். நீ அதாவது இவ்வளவு இருக்கே நினைச்சுட்டே பண்ணினாக்க பெருமாள் ஓடி போயிடுவா அப்படின்னு பேட்டாம. அத மாதிரி சொல்றது பாவகிராகி ஜனார்தனஹான் பெருமாள் சுவாராதன் அப்படிங்கறத அந்த திகத்துல பரிவுரிய செழிப்பாண்டி சிகரத்த ஆழ்வார் அனுபவிக்கிற கஷ்டத்தின் சுவாராதத்தையும் சத்தவத்தின் சரச பஜனத்தையும் அந்த திரவி தேரல அதனே விளக்கம் தலை செய்வார் அரவணை ஆழிப்படை அந்த மதவியிலிருந்து வனத்து வைப்பாரே என்று தேர்தல் தசகத்துல சரச பஜனத்துவம் ரசமா இருக்கும் அவனுடைய பஜனம் எந்த பஜனத்துவம் அவனுடைய பஜனமானது ரசத்தோடு கூடியது சரசபஜனத்துவத்தையும் அதுக்கப்புறம் அக்கணத்து ஆற்றலகரித்த திவ்ய ஐஸ்வர்யத்தையும் ஐஸ்வர்யத்தையும் அது என்னன்னா ஓடும் புள்ளேரி சூடும் தண்டுராய் நீடு நின்றதை ஆடும் அம்மா நீங்கிறது எட்டாவது திருவாயுமுடி. அதுல ஆர்ஜலகரித்த திவ்ய ஐஸ்வர்யத்தையும் அது எல்லாத்தையும் சமர்ப்பிக்கிறான் சொல்கிறான். நவமத்தில் ரொம்ப இனிமையா இருக்கக்கூடிய சுசாத்மிய சுவானந்த பிரதத்துவத்தையும் சுவாத்மிய அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப போக்கியமா இருக்கு. ரொம்ப அழகான தரிசனம் ரொம்ப அழகான தரிசகம். உயர் நலம் உடையவன், ஆனந்தத்தையே கனமாக உடையவன், ஆனந்தமயந்தத்தை அப்படியே கொண்டு வரக்கூடிய தசகம். இது அப்படின்னா சுவயங்கிற பதம், சுவயன் திருவிண்மனாளன் என்னுடைய சூழலுடாமே, அழகான தசகம். எல்லாத்தையும் சூழலாழ்வார். இங்க இருக்கிறது அங்க இருக்கிறது நடுவில் இருக்கிறது, இங்க இருக்கிறவா அங்க இருக்கிறவா நடுவில் இருக்கிறவா, எல்லாம் இருக்கும் பெருமாள். இவையும் அவையும் உவையும், இவரும் அவரும் புகழும், எவையும் எவரும் தன்னுடனே ஆகியும் ஆக்கியும் காக்கும் அவையும் தனிமுதல் எம்மான் கண்ணகிரான் இன்னமுதம் சுவயன் திருவின் மணாளன் என்னுடைய சூழலுடாரே. அழகான தசகம், ரொம்ப அழகான தசகம். சுவயன் தசோ வைசா இவனை அடைந்த ஆனந்தியா ஆகிறான் ஒரு முத்தாத்மா. ஆழ்வார்கள் இங்கு அடைந்த அவனே வந்தான், இளவன் தான், சூழலுடானே, அருகையிலானே, ஒக்கலையானே, மாட்டினுடானே, உச்சியுடானே தோழியிருந்தது. பத்து வாசலுக்கு வைத்தார் ஆழ்வார். சுவயம் திருவிஞானன் என்னுடைய சூழலுடானேவாயம் அடைந்து தாக்கியனத்தோ நாம் அந்த போய் அடைகிறோம். அவர் இங்கே அடைந்த அந்த மாதிரி சுபயன் திருவிமனானது ஆனந்தமயன் பெருமான அனுபவிக்கக்கூடிய தசனம். அது சூழல் படபல அழகாக இருக்கும். சூழல் படபடவெல்லாம் தொல்லையங்கால துலகை கேடல் உண்டாகிய அந்த கேசவனுடைய மான்பழமரு ஆடல் நெடுங்கடல் சேர்ந்தாரன் அருகலிதானே, அருகலிதாய திருச்சியில் அவரங்கள் ஆதி முதல்வன் கருகிய இந்தனன் மேலிவண்ணன் செந்தாமரை கண்ணன் ஒரு சிலை புள்ளு வந்தேன் பூமகளாதினி கேள்வன் ஒருவரின் சுவையுடைய தொழிலில் நின்றுள்ளது. ஒரு வெற்றியாள சுவை மட்டும் தந்து நிலை வளையதில்லை, அப்படியே உத்துவதில்லை. ஒருவரின் சுவை சந்தித்து உயிரிழந்த ஒவ்வொரு ரசத்தையும் அனுபவிப்பிக்கிறான். கருகிய நீங்கள் அன்பையை வண்ணன் காமிச்சுட்டு போயிருந்த தெரியும். செல்லாமலை கண்ணன் காமிச்சு பெற்றிருக்கான். குடிசிலை கொண்டு வந்தேனும் தன்மையன் காமிச்சுட்டு போயிருந்தியா. புன்மகளா தனிக்கேள் வந்து காமிச்சுட்டு போயிருந்தியா. ஒருவரின் சுவை நிறுத்தி திருவாரூர் அத எல்லா பாசத்துக்கும் நான் வைக்கலாம். ஒருவரின் சுவை நிறுத்திட்டு இருந்த சூழல் வந்தான் கதி சுவை தந்தித்து ஒழுகிறன், அருகல் வந்தான் பெரியின் சுவை தந்தித்து ஒழுகிறன், ஒக்கலையான ஒக்கலையிலும் அமர்ந்தான் ஒரு கதியின் சுவை தந்தித்து ஒழுகிறன், தோழினையான் ஒரு கதியின் சுவை தந்தித்து ஒழுகிறன், என்னுடைய கண்ணுடானே கனிவுடானே ஒரு கதியின் சுவை தந்தித்து ஒழுகிறன், உச்சியுடானே ஒரு கதியின் சுவை தந்தித்து ஒழுகிறன். சரியா சாமி, எல்லாம் பகவான் விஷயம். அந்த மாதிரி என்பது சுசாத்திய சாத்தியம், ஆத்மாவோடு சேர்ந்துடல். எப்படி அப்படின்னு கேட்டா அது இன்னொரு இடங்கள்ல சொல்றது ஞாபகம் இல்லை. சாத்தியம் ஆத்மாவோடு சேர்ந்துள்ளது, என்னுடன் இரண்டரை கலந்தான் அப்படின்னு சொல்ற சாத்தியம் சுசாத்தியம். அந்த சாத்தியத்துல போரடிக்காத சாத்தியம். இப்ப பக்தர்கள் காரணம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று பிடிக்கும், ஒவ்வொன்றும் பிடிக்காது. நமக்கு பிடிக்காத தன்மையத்தை பக்கத்தில் உட்காந்துச்சா அவன் கொஞ்சம் நெருக்கி உட்கார வாழாதுட்டா. இப்ப அநேகமா எந்த அவஸ்தியும் ட்ரெயின் கூட இந்த ட்ரெயின்ல கொஞ்சம் தாராளமா உட்கார்ந்தான். இப்ப ட்ரெயின்ல கூட என்ன பண்ணிட்டான், சேர்க்கால் நம்ம சேர்த்தால் விசாரணை நினைச்சுன்னு வாங்கினா தூய ஸ்டோரு போட்டுதான் சேர்த்தார்னு ஒண்ணு போட்டுதான். எது தூய இந்த ட்ரெயின்ல தூய சரி இந்த ட்ரெயின்ல சேர்க்காரு நம்ம ஒரு ட்ரெயினுக்கும் பார்க்க முடியுமா? அது கூட பார்க்க வசதி வச்சிருக்காத பார்த்து பண்றா. நம்ம தெரியாம பண்ணிட்டோம்னா ரெண்டு பேர் உட்கார்ந்த சீட்ட மூணு பேருக்கு போட்டான். ஒரு காலத்துல விருந்தாவது விட்ட முடிச்சுல புதுசா சூப்பர் பார்த்து அப்படின்னா ஒரு பக்கம் மூணு ஒரு பக்கம் ரெண்டா இருக்கும். அது கொஞ்சம் சௌரியமா இருக்கலாம். இப்ப இது மூணு அது மூணா பண்ணிட்டான். இத கொஞ்சம் கல்வெட்டு இல்லாத கபடி இல்லாத வந்தாலும் வச்சுக்கோங்க. கபடம் இல்லாதவனாக்க நாங்கெல்லாம் கபடமா இருக்கிறவா சாமான்யமா இருக்கோம். கபடம் இல்லாத அவன் ரெண்டு பேரும் வந்து நம்ம நெடுல உட்காந்து அது சுசாத்தியம் ஆகாது இல்லையா? அதான் பெருமாள் எவ்வளவு இருக்கிறாலும் சுசாத்தியமான சுசாத்திய சுவானந்த அனுபவம் அது இவையும் அவையும் நிம்மா பிரச்சனை உதாரணத்துக்காக சொல்லக்கூடிய வார்த்தைகள் பாகவத்தால் புரிந்தவன் சுசாத்திய சுவானந்தத்தை உடையவன். அதான் இதையும் அவையும் அவ்வளவு அழகா சொல்ல ஆழ்வார் ஒரு தரி என் சுவை தண்ணி தூங்கின அம்மான் கதல்வான் அவத்த அம்மே என்றால் பெண்குரடாளேன் ஐயனே என்றால் ஆண் குரடாளேன். நம்ம அப்பாவும் கூப்பிடத்தே அம்மா பதிர்க்கு என்னடா கண்ணுங்கிற வருமோ அது அதன் பெருமாள் பெண்குரடாளே என்னன்னு கேட்கிறார். நாம் அப்பான்னு கூப்பிடத்தே நம்ம அப்பா பதில் சொல்ற பாருங்கோ அது ஆண் குரடாளே என்று கேட்கிறதான் பகவதி கேட்கிறது புரியுங்களா? ஆழ்வார் சொல்ல அம்மானு கூப்பிடத்தே பதில் சொல்றதோட போதும் இல்ல, அப்பான்னு சொல்லத்தே பதில் சொல்றதோட போதும் இல்ல, உபதேசம் பண்ணுங்கிறே உபதேசம் போதுள்ள போதும் இல்ல, நண்பரையும் கூப்பிடத்தே பதில் சொல்றதோட போதும் இல்ல, வஸ்துவன் எதிர்நோக்கத்தையும் வஸ்துவா இருக்கிறதோட போதும் இல்ல, சுவேவ மாதாக பிதா சுவேவ சுவேவ பந்துஷ்ட சகா சுவேவ சுவேவ வித்யா வெகுனம் சுவேவ சுவேவ சர்வம் இந்த அத்தனை ஆழ்வாருக்கு பெருமாள் காண்பித்தானா ஒரு தனியும் சுவை தந்தித்து ஒரு இடம் என்று கடல் ஞானம் செய்தேனும் யானையேனும் கடல் ஞான பகவேனும் யானையேனும் கடல் மான் கொண்டேனும் யானையேனும் கடல் ஞானம் செய்தேனும் யானையேனும் கடல் ஞானம் கொண்டேனும் யானையேனும் சொல்லிட்டு போயிடுறத கடல் ஞானம் ஆவேன்னு சொல்லிட்டு போயிடுறத அப்படி அனுபவித்து போவது சேர்ந்த ஒரு தனியும் சுவை தந்தித்து ஒரு இடம் என்று ஒன்று அப்படின்னு சொல்லி ஆழ்வார் அனுபவிக்கிற சுசாத்மிய சுவானந்தத்தை உடையவன். பத்தாவது திருவாரூரி பெருமாளின் படிவத்தில் ஸ்வதிகடன மகா உதாரியத்தையும் அருளி செய்தார். தந்தையே கொடுக்கக்கூடிய பெரிய உதாரியம் ஏழு சர்வஸ்வ பூதஸ்து பரிஸ்வங்கோ அனுமத சர்வைஷ்யத்துக்கும் நிதியா இருக்கக்கூடியது அதை பக்தனுக்கு தானே கொடுக்க முடியும். அந்த பரிஸ்வரங்கத்தை அனுமனுக்கு தந்தான். அர்ஜுனனுக்கு பக்தோசிமே சகாசி ரகசியம் ஹி ஏதருத்தமம் நீ பக்தன் அதனால உத்தம ரகசியத்தை சொன்னேன். நீ சகா இந்த உத்தம ரகசியம் சுவாயிட்டு I reveal to the body, not to the sectarian. You are a friendly devotee, more than a friend, more than a devotee. So I reveal to the devil. Allah, Bhakshosne Takadevi, Ragasyam Shedad Uttamam. Uttamam Avadam, Yedam Uttamam Avadam. உத்தமம் எல்லா டிவோட்டிஸ்க்கும் காமன். நீ சகாமான பக்தனாகத்தால் இந்த உத்தமத்தை சொல்லு. இது மட்டும் வேறாரு சொன்னதில்லை அப்படிங்கிற காட்டு அதை சொல்ற சுவிதர மகா உதாரியத்தை தன்னையே கொடுக்கக்கூடியவன் தன்னையே கொடுக்கக்கூடியவன்கிற பெரிய உதாரியத்தை காண்பிச்சானா பெருமானில் படையாதிசங்கத்தூர் ஆதிசங்கத்தூர் திருமானில் கழகையுடன் சோழ கழல், நீழ்கழல், மானீழ்கழல், திருமானீழ்கழல். ஒரு மானிக் குழலாக இருந்த அக்கருமாணிக்கம் உலகிற்கு தன்னை தந்தாங்கிறதுக்காக இந்த திருவிக்ரமாவதாரத்தை எடுத்த ஸ்வவிதரண மகோதாரியத்தையும் மகோதாரியத்தையும் இந்த பத்து தசகங்கள் ஆழ்வார் எப்பெருமானை தேவிங்கத்தை காண்பிக்கிறதுக்காக சொன்னார். தன்னையே தந்தான் மறக்க முடியாது. தேவியங்கிற தாழ்வார் அனுபவிச்சார். அவன் தேவியங்கிறத எனக்கு காண்பிச்சான், நான் அனுபவிச்சேன், அதை மறக்க முடியுமா என் சொல்லி மறப்பன். குலபரிபூர்ணன் சேவியத்துவத்துக்காக பத்து குணங்களை காண்பிச்சிருக்கான். நம்பியை பரிபூர்ணன் அர்த்தம் மறப்பனோ நம்பியை. சுவாமி கிடைக்குவாராவோ அங்கே இங்கோ காண்பித்தான் சுவாமி கிடையாது. தென் முதுங்குடி நின்ற செம்பனேரிகளும் திருமூர்த்தியை குணபரிபூர்ணன் இல்லை என்று மறப்பனோ, சுதகன் இல்லை என்று மறப்பனோ அப்படின்னு ஆழ்வார் பாசனங்களுக்கு வியாக்கியானங்கள் அனுபவிக்கிறார். செவ்வனேதிகளின் திருமூர்த்தியை மறப்பணும், சோதியை மறப்பணும், ஆதியம் சோதியை மறப்பணும், உம்பர்வாளர் ஆதியம் சோதியை மறப்பணும், எந்திரானை என் சொல்லி மறப்பன் ஆழ்வார் முடிகிறார். முதல் தச முதல் பத்துல கடைசி பாசுரங்கள், கடைசி தசகத்துல கடைசி ரெண்டு பாசுரங்கள் ரெண்டு மறப்பனோ இனியானின் மணியையே அப்படின்னு இருக்கிறார். இந்த மணியா இருக்கக்கூடியவன், இந்த மாதிரி பலனா இருக்கக்கூடியவன், சேவியனா இருக்கிறவன் அவனை என் சொல்லி மறப்பன் மறப்பனோ இனியானின் மணியையேன்னு ஆழ்வார் நிற்கிறார். முதல் பத்த மறக்க முடியாது. மறக்க முடியாதது எது அப்படின்னா போக்கியமான ஒருதான் மறக்க முடியாது. திருவள்ளுவர் நான் விசாரிச்சு அச்சாவதாரத்துக்காக கேட்கச்சேன். அச்சாவதாரத்திலே போக்கியத்துவம் உண்டு. போக்கியத்துவமாவது விஷ்ணு கனரகத்துவம், மறக்க முடியாமை, அதுதான் போக்கிய வஸ்துங்கிறது கிடையாது. அந்த போக்கியத்துவங்கிறத அதிபோக்கியத்துவம் இரண்டாம்பத்தில் தயக்கிறார். போக்கியத்துவத்தை அதிபோக்கியம் சேவா யுக்யா அதிபோக்யா சேவா யுக்யம் அதிபோக்யம். இது உபாயத்துவத்துக்காக சேவியன் சொன்னார். பிராபியத்துவத்தை சொல்லக்கூடியது போக்யம். என்ன சுவாமி அப்படின்னா இந்த வெளியா போனா அந்த காடு காடே வைக்க முடியாது, அங்க போய் சென்னா அந்த வெளியே வேண்டான். இதுல போனா அந்த ஊருக்கு போறவாறு எல்லாம் ஃப்ரீ. இது ஃப்ரீ பஸ் டிராவல் ஃப்ரீ, ஃப்ரீ ரயில் டிராவல் ஃப்ரீ. ஆற்று வாசல ரேஷன் வந்து நிற்கும், யாரோ வந்து தெரிய பண்ணி கையில தருவானாக்க இப்பவே கொஞ்சம் போனா கஷ்டமே பட வேண்டாம் சுவாமி, கையில வந்து நிற்கும். நீ என்ன நினைக்கிறியோ கையில இருக்கும். முதல திருவார் சேர்ந்தார் ஆராதனம் பண்ணலாம், சேவிக்கலாம். என்ன உடம்புல எந்த சிரமமும் கிடையாது, பசிதாகம் கிடையாது, அங்கேயே இருந்துக்கலாம். ஒய்வு காரணங்களா உடனே வருகிறா அடிமை செய்யலாம் அப்படின்னாக்க உடனே சந்தோஷமா போவாளா. பிராபியத்துவம் அந்த பிராபியம் சரி போக்கியமா இருக்குமானாக்க போக்கியமா இருக்கும். இரண்டாம்பத்தில் சொல்ற அதுக்காக பத்து குணங்கள் அதி போக்கியன்னு சொல்றதுக்கு பத்து குணங்கள்